إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்பான சகோதரர்களே, சென்ற பாடத்தில் நாம் அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுதல் என்ற அடிப்படையில் சில விடயங்களை சுருக்கமாக பார்த்தோம். அதிலே அதனுடைய தொடர்ச்சியாக அல்லாஹு தாலாவை நாங்கள் ஈமான் கொள்வதென்று சொல்லும்போது அவனுடைய பெயர்களை நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும், நம்ப வேண்டும், அதற்கு நிகரானவைகள் ஒன்றுமில்லை என்பதாக நாங்கள் நம்ப வேண்டும். அல்லாஹு தாலா கூறுகின்றான், அல்லாஹு ஹாலிக்கு குல்லிஷை, அனைத்து விடயங்களையும் அவன்தான் படைத்திருக்கின்றான். இலாஹுக்கும் இலாஹும் வாஹித், அவன் மாத்திரம்தான் உங்களுடைய இறைவன். லா இலாஹ இல்லாஹு, வணங்குவதற்கு தகுதியானவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை. லம் எலித் வலம் யூலத், அவன் பிறக்கவும் இல்லை, வேறொருவருக்கு அதாவது அவன் வேறொருவரை பிறக்கவும் இல்லை, வேறொருவால் பிறக்கப்படவும் இல்லை. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக யாருமே இல்லை என்பதாக அல்லாஹு தாலா கூறுகின்றான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அவனுடைய பெயர்களிலோ அல்லது அவனுடைய வர்ணனைகளிலோ அவனுக்கு நிகராக யாரும் இல்லை நாம் என்று பார்க்கின்றோம். அதாவது அவனுக்கு அவனுடைய உதாரணமாக அல்லாஹு தாலா அவன் அறிவுள்ளவன், ஆனால் மனிதனுக்கும் அறிவு இருக்கின்றது. ஆனால் மனிதனுடைய அறிவுக்கும் அல்லாஹு தாலாவுடைய அறிவுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. அதே போன்று அல்லாஹு தாலா அவன் அதாவது அறிவுள்ளவன், அவன் உயிருள்ளவன் என்று கூறுகின்றான். மனிதனுக்கும் உயிர் இருக்கின்றது, ஆனால் இரண்டு உயிருக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. எங்களுடைய உயிருக்கு ஆரம்பம் இருக்கின்றது, அல்லாஹு தாலா உயிருக்கு ஆரம்பமோ முடிவோ இல்லாதவன். ஹையுன் லாயமூத், அவன் மரணிக்காதவன், எக்காலமும் உயிரோடு இருக்கக்கூடியவன். இப்படியாக அவன் அவனை பற்றி கூறுகின்றான். அல்லாஹு தாலா கூறுகின்றான், ஹலக் துபியதைய, என்னுடைய கையினால், நான் இரு கைகளினால் ஆதமை படைத்தேன் என்பதாக அல்லாஹு தாலா கூறுகின்றான். அப்போ இந்த கை என்னும் போது அது கை தான், அது எப்படிப்பட்ட கை என்று எங்களுக்கு தெரியாது. நம்முடைய கையைப் போலவா இல்லை, ஆனால் கை இருக்கின்றது, அது எப்படி என்று முடியாது. அவனுக்கு கண் இருக்கின்றதாக அவன் கூறுகின்றான். அதே போன்று அவனுக்கு கால் இருக்கின்றதாக கூறுகின்றான். அவனுடைய விரல்களை பற்றி அவன் கூறுகின்றான், ஆனால் அவைகள் எங்களுடைய விரல்களைப் போல அல்ல. இவைகளை நம்புவதற்குத்தான் ஈமான் பில் கைப், மறைவானவற்றை நாங்கள் நம்புகின்றோம் என்பதற்கு பெயர். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தாலா தான் வணங்குவதற்கு தகுதி என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அனைத்து பரிபூரணமான தன்மைகளும் அவனிடத்தில் இருக்கின்றது. அவனுடைய பெயர்கள் உயர்வானவை, எந்த ஒரு குறையும் அவனிடத்தில் இல்லை. அவன் பரிபூரணமானவன். மனிதர்களாகிய நாம் குறையுள்ளவர்கள் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவன்தான் எங்களுடைய எஜமான், நாங்கள் அடிமை என்ற ஒரு தொடர்பு தான் எங்களுக்கு மத்தியில் இருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் மலக்குமார்கள் வானவர்களை நாங்கள் கட்டாய மீமான் கொள்ள வேண்டும். இவர்கள் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள். அல்லாஹு தாலா எதை ஏவுகின்றானோ அவைகளை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். அவர்கள் ஒரு நாளும் லா யஸூன் அல்லாஹ மா அமரஹும் வயஃப் அலூன மாயுமரூன், அல்லாஹு தாலாவுக்கு மாறு செய்யவே மாட்டார்கள். வயஃப் அலூன மாயுமரூன், அவர்களுக்கு என்ன ஏவப்பட்டிருக்கின்றதோ அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் உதாரணமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அதாவது நபிமார்களுக்கு தூது கொண்டு போவது இப்படியாக பல பொறுப்புகள் சாட்டப்பட்டிருக்கின்றது. அவர்கள் தான் தலைவர்களாக இருக்கின்றார்கள். கோடிக்கணக்கான வானவர்களை அல்லாஹு தாலா படைத்திருக்கின்றான் என்பதை நாங்கள் காணாவிட்டாலும் அவைகளை நம்ப வேண்டும். அடுத்ததாக அதாவது வேதங்களை பற்றிய நம்பிக்கை. ஒரு மூமின் முதலாவதாக அல்லாஹ்வை பற்றி நம்புவது, அடுத்ததாக அவனுடைய மலக்குமார்களை பற்றி நம்புவது, அடுத்ததாக வேதங்களை பற்றி நம்ப வேண்டும். அல்லாஹு தாலா அவன் நாடிய அவனுடைய நபிமார்கள் தூதர்களுக்கு வேதங்களை கொடுத்தனுப்பினான். அதிலேயும் எங்களுக்கு கூறப்பட்டவைகள் தௌராத் என்ற தௌராத்தை அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும், இஞ்சிலை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும், ஜபூரை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும், கடைசியாக வந்த குர்ஆனை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் கொடுத்தான். அதே போன்று சுஹுஃபுகள் என்று சொல்லக்கூடிய ஏடுகளை அல்லாஹு தாலா வழங்கினான், அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி வணங்கினான். ஆனால் அவைகள் சட்டங்களிலே வேறுபட்டாலும் அடிப்படை விடயங்களில் அல்லாஹ் மாத்திரம்தான் வணங்குவதற்கு தகுதி என்ற, அதே போன்று சூர்க்கம் நரகம் போன்ற விடயங்களில் இந்த ஒரு வேதம் எந்த ஒரு வேதமோ எந்த ஒரு நபியோ அவர்களுக்குள் கருத்து வேறுபடவில்லை. மாறாக சட்டங்களில் முன்பின்னான வேறுபாடுகளை அல்லாஹு தாலா அந்தந்த காலங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கினான். என்றாலும் குர்ஆனுடைய வருகை மூலமாக இந்த அனைத்து வேதங்களும் அவர்கள் காலவதியாகிவிட்டது, அவர்களுடைய அவைகளுடைய காலங்கள் முடிந்துவிட்டது என்பதை நாங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும் என்பதை நாங்கள் அதாவது சென்ற பாடங்களிலே பார்த்தோம். அதே போன்று குர்ஆன் அவைகள் எந்த ஒரு கையாடலும் செய்யப்படவில்லை, மனிதர்களுடைய கையாடல்கள் அதிலே ஏற்படவில்லை. அதை விட்டு அல்லாஹு தஆலா பாதுகாத்திருக்கின்றான், அதிலே கூடுதல் குறைவு ஒன்றுமே இல்லை. மற்றைய வேதங்களை பொறுத்த மட்டில் அந்தந்த காலத்தில் இருந்தவர்கள் அவர்கள் என்ன செய்திருந்தார்கள், அந்த நபிமார்கள் சொன்னதுக்கு பின்னால் அவைகளில் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி அவர்களுடைய மனோ இச்சைக்கு ஏற்ற மாதிரி மாற்றினார்கள். இதுவரைக்கும் கிறிஸ்தவர்களை பொறுத்தப்பட்டு நாங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றோம், அவர்களுடைய வேதத்தை மாற்றிக்கொண்டே இருக்கின்றார்கள். அதே போன்றுதான் நபிமார்களை பற்றி நாங்கள் அதாவது ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா பல லட்சக்கணக்கான நபிமார்களை அனுப்பினான், அவர்களில் சிலர்களை பற்றித்தான் குர்ஆனில் கூறியிருக்கின்றான். எங்களுக்கு யாரை பற்றிய தேவை இருக்கின்றதோ அதை அவர்களை பற்றி கூறியிருக்கின்றான். எனவே நபிமார்கள் அனைவரை நாங்கள் மதிக்க வேண்டும். நாம் ஒருவரை மதித்து இன்னொருவரை குறை காணக்கூடியவர்கள் அல்ல. யூதர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வாழும்போது அவமதித்தார்கள், அவருடைய மரணத்துக்கு பின்னால் அவர்களை அதாவது சங்கைப்படுத்தி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மானபங்கப்படுத்தினார்கள். அதே போன்று நாங்கள் செய்ய மாட்டோம். எல்லா நபிமார்களையும் நாங்கள் மதிக்கின்றோம். அவர்கள் சிறந்தவர்கள், மிகச்சிறந்தவர்கள், அவர்கள் கண்ணியமானவர்கள், அல்லாஹு தாலாவுடைய தூதை மக்களுக்கு எத்தி வைத்தவர்கள். ஆனால் அவர்களுக்கு மத்தியிலே ஏற்றத்தாழ்வு இருக்கலாம், சிறப்பிலே ஏற்றத்தாழ்வு இருக்கலாம். ஆனால் ஒருவரை சிறப்பாக்கி அடுத்தவரை நாங்கள் ஒரு நாளும் இழிவாக்கக்கூடாது, அவர்களை இழிவடைவதற்காக வேண்டி ஒரு முஸ்லீம் ஒரு நாளும் இடமளிக்கக்கூடாது என்பதை நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையோ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையோ யாரையும் நாங்கள் இழிவுபடுத்த மாட்டோம். அனைவரையும் நாங்கள் மதிக்கின்றோம், எங்களுடைய தலை மேலால் வைத்து மதிக்கின்றோம். ஆமன ரசூலு பிமா உன்சில இலைஹி மின் ரப்பிஹி வல் முஃமினூன். அல்லாஹு தஆலா கூறுகின்றான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுக்கு இறங்கின குர்ஆனை ஏற்றுக்கொள்கின்றார்கள், ஈமான் கொள்கின்றார்கள், மூமின்களும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். குல்லுன் ஆமன பில்லாஹி, அனைவரும் அல்லாஹ்வையும் அவருடைய மலக்குமார்களையும் அவருடைய வேதத்தையும் வரசூலிஹி அவருடைய நபிமார்களையும் ரசூல்மார்களையும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய உம்மத்தாகிய நாமும். லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின் ருஸுலிஹி, அல்லாஹ் தஆலாவுடைய தூதர்கள் மத்தியிலே நாங்கள் பிரிவினை காட்ட மாட்டோம், எல்லோரையும் நாங்கள் மதிக்கின்றோம். வகாலு சமிஅனா வாதானா, எங்களுடைய பண்பு அதாகத்தான் இருக்க வேண்டும், நாங்கள் கேட்டோம் வழிபடுகின்றோம் என்று கூறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக ஐந்தாவதாக, நாங்கள் அல் ஈமான் பில் யோமில் ஆஹிர், மறுமை நாள் ஒன்று இருக்கின்றது என்பதை நம்ப வேண்டும். காரணம், அல்லாஹு தஆலா நீதமானவன், அநியாயம் செய்ய மாட்டான். இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய நற்கர்மங்களுக்கு அல்லது தீய செயல்களுக்கு கூலி தரக்கூடிய இடம் அல்ல என்பதை நாங்கள் நம்ப வேண்டும். நாம் இன்று கண்கூடாக பார்க்கின்றோம், நலவு செய்யக்கூடியவர்கள் உலகத்திலே கஷ்டப்படுகின்றார்கள். அதே போன்று சிலர்கள் அதாவது தீய விடயங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள், நல்லாக வாழ்கின்றார்கள். எனவே அல்லாஹு தஆலா ஒரு நாளும் தீயவன் அல்ல, அவன் அதாவது மனிதர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடியவன் அல்ல. இவர்களுக்கு கூலி கொடுக்கக்கூடிய இடமாக மறுமை நாளை வைத்திருக்கின்றான். ஒன்றும் இல்லாமல் இருந்து எங்களை படைத்த அல்லாஹு தஆலா நாம் மரணித்ததுக்கு பின்னால் எங்களை எழுப்பி கேள்வி கணக்கு கேட்டு சுவர்க்கத்திலேயோ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அவனுக்கு மாறு செய்தவர்களை நரகத்திலேயோ போடுவதற்கு சக்தியுள்ளவனாக இருக்கின்றான். அதை நாங்கள் கட்டாயம் நாங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும். ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா, அல்லாஹ் தஆலா சொல்றா, நீங்க அனுப்பிரமாவது நீங்கள் நலவு செய்தால் அந்த நலவை கியாமத்து நாள் கண்டுகொள்வீர்கள். ஒமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா, நீங்கள் கெடுதி அனுப்பிரமாலமாக செய்தாலும் அதையும் நீங்கள் மர்மையில் கண்டுகொள்வீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அடுத்ததாக, கடைசியாக, ஒரு மூமின் நம்பிக்கை வைக்கக்கூடிய அடிப்படையான விடயம் என்ன தெரியுமா? அதாவது அல் கத்ரு ஹைருஹு வ ஷர்ருஹு மின் அல்லாஹி தஆலா, ஏற்பாடு, அதாவது உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து நன்மை தீமைகளும் அல்லாஹு தாலாவுடைய ஏற்பாடின்படி தான் நடக்குது. அவைகளை அல்லாஹு தாலா தான் ஏற்படுத்தியிருக்கின்றான். இன்னா குள்ள ஷெயின் ஹலக் நாஹு பிகதர், உலகத்தில் இருக்கிற அனைத்தையும் நாங்கள் எங்களுடைய ஏற்பாடு படி தான் செய்திருக்கின்றோம் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான். அல்லாஹு தாலா என்ன கூறுகின்றான், அதாவது அல்லாஹு தாலா எதை நாடுகின்றானோ அவைகள் தான் உண்டாக இருக்கின்றது, எதை நாடவில்லையோ அவைகள் உண்டாக மாட்டாது. உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னால் என்னென்ன நடக்கும் என்பதை அல்லாஹு தாலா அவனுடைய லோஹுல் மஹ்ஃபூல் எழுதிவிட்டான். வமா தஸ்குத் மின் வரக்கத்தின் இல்லா யஅலமுஹா, உலகத்தில் ஒரு காய்ந்த இலை விழுவதாக இருந்தாலும் அல்லாஹு தாலாவுடைய அறிவில்லாமல் அவைகள் நடக்க மாட்டாது. எனவே உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து நன்மை தீமைகளும் அல்லாஹுடைய ஏற்பாட்டின் படிதான் நடக்குது என்ற ஒரு மூமியினுடைய அதாவது ஈமான் அமைய வேண்டும். இன்றைக்கு கஷ்டமா, நாளைக்கு அல்லாஹு தாலா லேசை தருகின்றான். அல்லாஹு தாலாவுடைய ஏற்பாடு, எங்களுக்கு ஏற்பட்ட எந்த கஷ்டங்களும் அல்லாஹு தாலாவுடைய ஏற்பாட்டுப்படி தான் நடக்கின்றது. எங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து நன்மை தீமைகள், ஏற்படக்கூடிய எமக்கு ஏற்படக்கூடிய அதாவது எங்களுடைய வியாபாரத்திலேயோ அல்லது ஏனைய விடயங்கள் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் அனைத்தும் அல்லாஹாலுடைய ஏற்பாட்படி தான் நடக்கின்றது. அதிலே நாங்கள் பொறுமை காக்க வேண்டும். எங்களுக்கு ஏற்படக்கூடிய அதாவது லாபங்கள் எங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் அனைத்தும் அல்லாஹாலோட புறத்திலிருந்து தான் வருகின்றது. எனவே அதற்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு மூமினுடைய விடயத்தை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. அவனுக்கு தீமை ஏற்பட்டுவிட்டால் அவன் என்ன செய்கின்றான்? அதிலே பொறுமை காக்கின்றான். அதனால் அவனுக்கு நன்மை கிடைக்கின்றது. அதே போன்று அவனுக்கு ஒரு நன்மை ஏற்படும் போது இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றான். இது அல்லாவுடன் தான் இருந்துதான் வந்தது என்பதாக அவனுக்கு அதன் மூலமாக நன்மை இருக்கின்றது. இந்த இரண்டு நேரத்திலையும் அவன் லாபமடைகின்றான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே அன்பா அந்த சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹு தாலாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹு தாலா எங்கள் இந்த மார்க்கத்தில் எங்களை ஆக்கி வைத்ததற்காக வேண்டி, அதாவது எங்களை எங்களுடைய புத்திகளுக்கு மதிப்பளித்து அல்லாஹை ஏற்றுக்கொண்ட கூட்டத்தில் அல்லாஹு தாலா ஆக்கினான் என்பதற்காக வேண்டி நாங்கள் அல்லாஹு தாலாவுக்கு அதாவது நன்றி செலுத்த வேண்டும். இந்த மார்க்கத்தில் இருந்து இதிலேயே நாங்கள் அதாவது உறுதியாக இருந்து வரக்கூடிய கஷ்டங்களுக்கு பொறுமை செய்து மரணத்துக்கு பின்னால் சொர்க்கத்தை அடைந்த கூட்டத்திலே அல்லாஹு தாலா எங்கள் அனைவர்களையும் ஆக்குவானாக. வாஹிர்தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.